தேவ தேவ நாராயண பரந்தாம பரமாத்மா, தேவ தேவ நாராயண பரந்தாம பரமாத்மா, நீலீலல நெல்ன தரம பக்த பாரிஜாதமா, தேவ தேவ அகில தனுஜ சம்ஹாரக, சகல புவன சஞ்சாலக அகில தனுஜ சம்ஹாரக, எப்புட தடவசரிஞ்சி ஏமி நடன சேதுவோ, தேவ தேவ நாராயண பரந்தாம பரமாத்மா, நீலீலல நின்ன தரம பக்த பாரிஜாதமா, தேவ தேவ தீன சுஜன பரிபால பரந்தாம பரமாத்மா.